அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. யாரிடத்தில் மனசு போச்சு, நூல போல உன்னுடம்பு ஆச்சு. போனதென்ன பேச்சு.